உனக்காக வந்தேன் இங்கே சிரித்தாலே போதும் என்றேன் மழைக்காலம் கண்ணு மட்டும் வேண்டாம் என்பே பனிக்கால போர்வை கொண்டு வந்தே ஓ அன்பே அன்பே எல்லாம் அன்பே உனக்காக வந்தேன் இங்கே சிரித்தாலே போதும் என்றேன் மழைக்காலம் கண்ணில் மட்டும் வேண்டாம் என்பே பனிக்கால போர்வை கொண்டு வந்தே என் மேஜை மீது பூங்கொத்தை என் மேஜை மீது பூங்கொத்தை வைத்தது நீதானே நான் வானம் பார்க்க வழி செய்த சாலரம் நீதானே என் இதயம் மெல்ல சிதையில் தள்ள நீதான் நிலாவை காட்டி தேற்றினாய் அன்பே அன்பே எல்லாம் அன்பே உனக்காக வந்தேன் இங்கே சிரித்தாலே போதும் என்றேன் மழைக்காலம் கண்ணில் மட்டும் வேண்டாம் என்பே பனிக்கால போர்வை கொண்டு வந்தே சிறு உதட்டினில் பொன்னகையா என் இதயத்தில் நின்றவள் நீ